శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాసతి యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్మమిశ్రేభ్య నమోక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. వరదరాజ స్తోత్రం 15వ శ్లోకం. ప్రకృష్టం విజ్ఞానం బలమదులమైశ్వర్యమఖిలం విమర్యాదం వీర్యం వరద పరమాశక్తిరపి చ పరం తేజశ్చేతి ప్రవరగుణషట్కం బహుమతిం గుణానాం నిస్సీమ్నాం గణన విగుణానాం ప్రసూః. ఇదికి ముందే నవకం నశ్రోకం నమనకం మథోపాస సిడుకం என்பதாக சொல்லுவதற்கு முடியாதவராக எண்ணுவதற்கு முடியாதவராக உபாசனம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே முடியாததாக இருந்திருக்கிற ஒரு பரம்பொருள் நம்ம எதிர நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த திகிரி மேல எழுந்தருளியுள்ளது என்பதை அருளி செய்தார். வேதங்கள்ல பல இடங்கள்ல பார்த்தோம்னாக்க நிர்குணம் குணம் இல்லாததுதான் பிரம்மம் என்பது போல பல வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள தோணும். ஆனா அது அர்த்தம் இல்லை அந்த இடங்கள்லாம். ஆனா உண்மையில கல்யாண குணபரமாக இருந்திருக்கிற அந்த எம்பிரமான போய் எல்லாரும் நெருக்கணும் நெருக்கணும்னு ஒரு எண்ணம் நினைக்க தோன்றது பல பேருக்குன்னு இவருக்கு மனசுக்கு கஷ்டம். ஆகையால எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்களோட எம்பெருமான தியானம் பண்ணணும். அப்படிதான் சாஸ்திரமும் சொல்லிருக்கு, தியான பரம்பரையிலையும் சொல்லிருக்கு. சொல்லச்சு பத்மினி எதந்தா ததன்வேஷ்டவியம் என்பதாக சொல்லிருக்கு. தஹர வித்யன்னு ஒரு வித்யை, அந்த வித்தியில உபாசனம் பண்ணச்சு நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு இடைவெளி இருக்கு, ஆகாசம் இருக்கு, ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கு தஹராகாசம் பேர். அந்த தஹராகாசம் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா மாத்திரமில்ல தஸ்மினி எதந்தா அதுக்குள்ள இருக்கிறதுனாக்க அந்த பரமாத்மா பரமாத்மாவினிடத்துல இருக்கிற குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உபாசனம் பண்ணணும்னு அந்த இடத்துல விதிக்கிற. ஆகையால எம்பெருமானுக்கு அபரிமிதமான குணங்கள் உள்ளன. அந்த எண்ணற்ற குணங்களில 6 குணங்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. பெருமாளை நாம பகவான் என்று சொல்றோம். விஷ்ணு புராணத்துல பகவத் சப்தம், பகவான் சொல்றதுக்கு அந்த பகவத் சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னா ஞான பல வீரிய ஐஸ்வர்ய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய தேஜஸ் சக்தி 6. இப்படி 6 சொல்லக்கூடிய 6 குணங்கள் எந்த இடத்துல சங்கோச்சம் இல்லாமல் குறைவிராமல் நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துலதான் பகவத் சப்தம்ன்றது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பகவத் சப்தத்துக்கு விஷயமாக அதுதான் ஆகும். என்ன இந்த ஸ்லோகத்துல சொல்ற பிரம்மாண்டத்துல இந்த 6 குணங்களும் உள்ளன. இந்த 6 குணங்கள் தான் எம்பெருமானுடைய மீதி கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்றன என்பதையும் சொல்லுகின்றார் சுவாமி. இங்க பார்க்கணும், பிரகிருஷ்டம் விஜயானம் அதுலம் ஐஸ்வர்யமுகிலம் விமரியாதம் வீரியம் வரத பரமாசக்திரபஜம் அபிச பரம் தேஜஸ்சேதி பிரவர குணசக்கம் பிரதமஜம் குணானாம். எபெருமானுடைய குணங்கள் நித்தியம் நாம் குணானாம் இல்லையே இல்லையா, எவ்வளவு குணங்கள் இருக்கு அப்படின்றது எண்ணவே முடியாததாக இருந்திருக்கும். கணன விகுணானாம் பிரதவ ஒன்னு ரெண்டு மூணுன்னு இத கணனம் பண்ணலாமா எண்ணலாமா அப்படின்னாக்க எண்ண முடியாதான். சில சமயங்கள்ல சமுதிரக்கரையில மணல் இருக்கு, இந்த மணல் எத்தனை எவ்வளவு மணல் இருக்கு அதுல சின்ன சின்னமானாக்கா ஒவ்வொன்னா என்னன்னா எண்ண முடியாது. ஆனா அதே சமயத்துல ஒரு கூடையில வாடுறோம் இல்ல ஒரு வண்டியில வாடுறோம் இல்ல ஒரு லாரியில வாடுறோம்னு இப்படி வாரினோம்னா இந்த ஊர்ல எத்தனை லோடு லாரி மணல் இந்த ஆத்துல இந்த இடத்துல இருக்கும்னாக்கா எண்ணிடலாம். ஆனா கணன விகுணான இது தனித்தனியாகவும் எண்ண முடியாது. இது பெரிய ராசியாக இருக்கிறதுனால குவியலாக இருக்கிறதுனால அந்த கும்பல் கும்பலாகவும் எண்ண முடியாது. எப்படியுமே எண்ண முடியாததாக இருந்திருக்கான் எம்பெருமானுடைய குணங்கள். அந்த பகவத் குணங்கள் என்னுடைய மகிமை அப்பேற்பட்டது. இதுல ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்வி சக்தி என்று ஆறு குணங்களை சொல்ற, ஆறு குணங்களுக்கும் ஆறு அடைமொழி சொல்கின்றார். பிரகிருஷ்டம் விஜயானம் விஜயானம் பிரகிருஷ்டம் அப்படின்னு சிறந்த ஞானம் என்று அர்த்தம். இது ஞானம்னாக்க என்னதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் அதனுடைய சிறப்பெல்லாம் பார்க்க போறது. இப்ப இந்த ஞானம் என்பது சொல்லுச்சு, சிரங்கராஜ ஸ்தவத்துல சொல்ற ஞானம் அப்படின்றது என்ன என்று கேட்டோம்னாக்க ஒரே சமயத்துல எல்லா வஸ்துக்களையும் பார்க்கக்கூடியதான ஒரு சக்தி இருந்திருக்கு அதுதான். என்ன ஞானம்ன்றது, இது ஒரு கண்ணாக சொல்லுவார்கள், இது பார்க்க அதாவது ஞானம்தான் நமக்கு அறிய உதவக்கூடியதாக இருக்கிறது. இதுல முக்கியமா இருக்கக்கூடியது அறிவதற்கு உதவுவதாக இருப்பது இது கண்ணு தானே. ஆகையால எல்லாத்துக்கும் முக்கியமாக சொல்றது இந்த ஞானம், இந்த கண்ணாக சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் அப்படின்னா ஜீவர்களிடத்துக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை காட்டிலும் பிரகிருஷ்டம் ரொம்ப மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற விஞ்ஞானம். இந்த ஞானம்ன்றது அறியும் திறன் அப்படின்னு அர்த்தம். இந்த அறியும் திறனை தான் சொல்றாருன்னா இதனுடைய உபயோகம் என்ன, பெருமாள் என்ன பண்ற அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு நியதி கிடையாது. நாம்பெல்லாம் பார்க்கறோம்னாக்க கண்ணாலதான் பார்க்க முடியும், வேற ஏதாலும் காதால பார்க்க முடியாது மூக்கால பார்க்க முடியாது. காதால கழுக்கதான் முடியும் மூக்கால நுகரதான் முடியும் வாயால ருச்சிக்கதான் முடியுமே தவிர வேற எதுவும் நம்மளால செய்ய முடியாது. அந்தந்த இந்திரியங்களால அவைகளுக்கு ஏற்பட்ட ஒரு செயலைத்தான் செய்ய முடியுமே தவிர எல்லா செயலையும் எல்லா இந்திரியங்களாலையும் மீதி இந்திரியங்களால செய்யக்கூடிய செயல இந்த பிரகிருதியில் இருக்கே நம்மளால முடியாது. இதே ஆழ்வாருடைய அனுபவத்துல சாய்க்கிற சிவைகுண்டத்துக்கு போயிட்டுமானாக்க காதாலையும் பார்க்கலாம் கண்ணாலையும் பேசலாமா அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அங்க இந்த நேதி கிடையாதுன்னு சொல்ற. எம்பெருமான் விஷயத்துல என்னன்னு கேட்டாக்க இந்த புலன்களை கொண்டுதான் பார்க்கணும்ன்றதே கிடையாது. அதுதான் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம். எதுவுமே இல்லாட்டா கூட அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அவரால இது அது என்று சொல்ல முடியாமல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அறியும் திறன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியறதுன்றது இருக்க அவருக்கு சாத்தியமாக இருந்திருக்கு. ஆகையால அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று சொல்லச்சு யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாசதா சம்பரணம் ஹரின் சாஸ்திரம் நியாயதத்துவம் பிரத்யக்ஷமே என்பதாக நியாய தத்துவம் என்ற நூல்ல மங்கள ஸ்லோகத்துல நாதவன்கள் அருளி செய்கிறார். யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன, இதையே அப்படியே சுவாமி தேசிக்கணும் எடுக்கிறேன், யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வதா சததம் விதன்னு நிரவதி தயா திவ்யோதன்வன்னு அசக்கிய விவர்த்திதா என்று இந்த சித்தோபாய சோதனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் இதே விஷயத்தையும் சாதிக்கிறார். இப்ப பார்ப்போம், யார் ஒருத்தர் ஒரே சமயத்தில் நம்ம சில விஷயங்கள்ல தனித்தனியா இப்ப இங்க நடக்கிறத பாக்குறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டுல நடக்கிறதோ பக்கத்து ஊர்ல நடக்கிறதோ அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா நாம கூட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரே சமயத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, அந்த தெரிஞ்சுக்கிறதும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் விஷயம். நாம சிலது பிரத்யக்ஷத்தினால சொல்லிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், சிலது மீதி பேர் பார்த்துட்டு வந்து சொல்றதுனால தெரிஞ்சுக்கலாம், சிலது அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா பெருமாள் யுகபத் அகிலம் சர்வம் இது அதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் பிரத்யக்ஷேன அப்படியே பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறார். அந்த பிரத்யக்ஷத்தாலேயே தெரிஞ்சுக்கிறது சில பேர், சில யோகிகளா இருக்கிறவளுக்கு அந்த தபஸினுடைய மகிமையினால ஏதோ ஒரு சமயத்துல ஒரு காலத்துல நடக்கக்கூடியது தெரிஞ்சுக்கிற சக்தி கூட வரலாம். ஆனா எப்பொழுதும் தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்கு, அது ஒண்ணும். அது மாத்திரமில்ல, ஸ்வதஹா வேற ஒருத்தர் கொடுத்த சக்தியினால இல்லாமல் தனக்கு இருக்கிற சக்தியினாலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அப்படிப்பட்ட குணம்ன்றது யாரிடத்துல இருக்குன்னா சாட்சாத் எம்பெருமானிடத்துல மட்டுமே இருக்கு. அகையால தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரதட்சமகே, அந்த எம்பெருமானை வணங்கி நியாய தத்துவம் என்னும் அந்த கிரந்தத்தை தான் ஆரம்பிக்கிறேன் என்பதை அந்த இடத்திலே நாதமுனிகள் அருளி செய்கின்றார். அதே மாதிரி இங்கு பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் என்று சொல்வதற்கு மீதி பேரிடத்திலாம் இருக்கிற சக்தி மாதிரி இல்லாமல் அந்த உணர்ற சக்தி, அறிந்து கொள்கிற சக்தி இருக்க, இது அத்தியுதமான அறிந்து கொள்கிற சக்தி இருக்கு, அதுதான் ஞானம்னு சொல்லி சொல்றது. பலம் அதுலம் ஐஸ்வர்யம் அகிலம். அடுத்தது என்ன பண்ற அப்படின்னா, இது பலம் அதுலம் அப்படின்னு சொல்ற, அத்துலம் அப்படின்னு சொன்னோம்னா ஒப்பற்றதாக இருந்திருக்கிறது. அந்த ஒப்பற்றதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய பலம், இந்த எம்பெருமானுடைய பலம், இந்த பலம்ன்ற சப்தத்தை மறுபடியும் பார்க்கணும். இந்த பலம் பலம்னு சொல்லி சொன்னோம்னாக்க இது எப்படி இருக்கும் இந்த பலம்? இப்ப நாம சொல்றோம் சில வஸ்துக்கள்லாம் தூக்குறது இருக்க அத்த பலம்னு சொல்லி சொல்றோம், சிலது வேற ஏதோ சொல்றது. அதாவது இப்ப இங்க எதையும் எல்லாத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருந்திருக்க, அதுதான் பலம்னு சொல்லி சொல்றோம். அந்த பலம் எம்பெருமானுக்கு எப்படி இருக்கு, அதுதான் இருக்குன்னு சொல்ற. அதுலம் பலம்னு மொத்தத்தையும் பெருமாள் தாங்கிட்டு இருக்கார். எப்படி தாங்கிட்டு இருக்கார்? ஸ்வரூபேன தாங்கிட்டு இருக்கார், சங்கல்பேன தாங்கிட்டு இருக்கார், எல்லாத்தாலையும் தாங்கிட்டு இருந்திருக்கே அப்படின்னா, விஷ்டக்காக மிதங்கத்திலும் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து என்று சொல்ற அந்த எம்பெருமானுடைய பலம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அந்த எம்பெருமானுடைய மகிமையில்தான் எல்லாத்தையும் அப்படியே மகிமையினாலதான் தாங்கப்படுவதாக எல்லாமே இருக்கின்றன. அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயம், இவ்வளவு வஸ்துக்களை தூக்கிட்டு இருக்கார், எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கார் பெருமாள், லோகம் மொத்தத்தையும் தரிச்சுட்டு இருக்கார். இப்படிப்பட்ட தாரணத்தினால, இது மொத்தத்தையும் அவரே தாங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஏதானா ஒரு சிரமம் தெரியுமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அவருக்கு ஒரு சிரமமும் தெரியாதாம். அது எத்தனை நாள் தாங்கிருந்தால், இந்த பளு தூக்குறவனும் கூட இந்த பளு இத்தனை கிலோன்னு பளு தூக்குவான், தூக்கின பிற்பாடு அதை எவ்வளவு நாளை தூக்கி மேல வச்சுக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஏதோ ஒரு நிமிஷங்கள், ஒரு நாலு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஏதோ ஒரு சில நிமிஷங்கள் தூக்கி வச்சுக்கணும், அப்புறமா அதை கீழே போட்டுருவான். அவனால எப்ப பார்த்தாலுமே அதை தூக்கி வச்சுருந்தாக்கா அவனால தூக்கிட்டு இருக்க முடியாது. பெருமாளுடைய பலம் எப்பேற்பட்டது தெரியுமா? என்ன இவ்வளவு அவ்வளவு காலம்னு சொல்ல முடியாமல் எப்பொழுதும் சமஸ்த வஸ்துக்களையும் தாங்கின் இருக்கிறதுன்றது இருக்க இப்பேற்பட்ட ஒரு சக்தி. இத்ததான் பலம்னு சொல்றார். அதுலம் பலம் சொல்றார். தேவப்பெருமாள் விஷயத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற துரகவிஹகராஜந்தனான் தோழிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாந்ததானம். பெருமாள் இந்த பிரம்மோத்சவத்துல இங்க காஞ்சிபுரத்துல சின்ன காஞ்சிபுரத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்க தேவப்பெருமாள் சன்னதி இருக்கு. அங்கிருந்து கங்கை கொண்டான் மண்டபம்ன்றது பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 மைல் இருக்கு. என்ன இப்படி தூப்பல் வழியா அப்படி பிரதட்சிணமா ஏழுனாக்கா 3 மைல் ஆயிடும். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஆகும். இவ்வளவு தூரத்துக்கு நித்தியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் 4 மணிக்காலம் ஆகும். பின்னாலும் 3 மணி 4 மணிக்கு எழுந்துடலன்னாக்கா திருப்பி எழுந்துள்ளதுக்கு காத்தாலும் 9 மணி ஆகும். ஆகையில 4 மணிக்காலம் 5 மணிக்காலம் பெருமாள் 4-5 மணிக்காலம் பீச்சியில எழுந்துருளிட்டு வர. இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி எழுந்துருளிட்டு வரதுனால இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல எதனா களைப்பு இருக்குமா என்ன கேட்டா களைப்பு இல்லையா. ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமுக மண்டலத்துல தேஜஸ் அதிகமாறதான். அதிகம் அதிகம் நேற்று இருந்தது காட்டிலும் இன்னைக்கு தேஜஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருந்தது காட்டிலும் கார்த்தாலும் இருந்தது காட்டிலும் சாயங்காலம் இருக்கிற தேஜஸ் அதிகமா இருக்கான். இத்தனை பேர் நம்மள சேவிக்கிறாளே சேவிக்கிறாளேன்னு சொல்லி இவ்வளவு பேருக்கு நாம அனுகிரகம் பண்ணிருக்கோம்னு அவருக்கு பெரிய சந்தோஷமா. இப்படி இத்தனை ஜனங்கள் உயிவதற்கு ஒரு வழி ஏற்பட்டிருக்குன்றது ஒரு சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தினால அவருடைய திருமுக மண்டலத்துல எப்பவுமே களைப்பே இல்லாத இருந்திருக்கு என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம். அதுக்கு காரணம் அதுலம் பலம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அகிலம் ஐஸ்வர்யம், அடுத்தது ஐஸ்வர்யத்தை சொல்லி சொல்ற அந்த தேவப்பெருமாளுடைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம்ன்றது எவ்வளவு கொஞ்ச நஞ்சமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஈஸ்வரனுடைய ஐஸ்வர்யம் அதுலம் ஐஸ்வர்யம் அப்படின்னா அளவிட முடியாததான ஒரு ஐஸ்வர்யம். அதாவது ஐஸ்வர்யம்ன்றதுக்கும் அர்த்தம் என்னன்னா தடையில்லாமல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு சாமர்த்தியம், அதுக்குதான் ஐஸ்வர்யம்னு பேர். நாம சொல்றோம் இப்ப ஐஸ்வர்யம்ன்றது இந்த பணத்துல வந்துடுச்சு, இந்த பணம் தான் அந்த அங்கேயும் பார்க்கணும். ஈஸ்வர ஸ்வபாவம் அதுதான் ஐஸ்வர்யம்ன்றது, அதாவது நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது. இப்ப இவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குன்னாக்கா இவனுக்கு 4 வீடு இருந்துன்னாக்கா 10 வீடு இருக்கு, அந்த மாதிரி இருந்துன்னா இவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குன்னா. அப்போ அதுல என்ன அர்த்தம், இவனால இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக வஸ்து இருக்கிறது அர்த்தம். லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்துக்களாக தான் இருந்திருக்கு. அப்படி எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறதுனால இதுல ஐஸ்வர்யம்ன்றது இருந்திருக்க இது அதுலமாக இருந்திருக்கு. இவ்வளவு இன்னொருத்தருடைய ஐஸ்வர்யத்தோட கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாததாக இருந்திருக்கு என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்றார் சுவாமி. ஐஸ்வர்யமகிலம் விமரியாதம் வீரியம், எம்பெருமானுடைய வீரியம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. விமரியாதம் வீரியம் எல்லையற்றதாக இருந்திருக்கு வீரியம். அந்த எல்லையற்றதாக இருந்திருக்கிறது அந்த வீரியம்ன்ற சப்தத்துக்கு மாறுபாடு இல்லாத நிலை, மாறுபாடு இல்லாத நிலை. இப்ப நம்மளுடைய எப்ப அந்த வீரம் வீரத்தன்மை எப்ப சொல்ல போறோம் அப்படின்னு, எதிராளி வந்து நம்மள அடிச்சாலுனாக்க நாம மாறுபாடு அடைந்து பின்வாங்கினோமானாக்க நம்மளிடத்துல வீரம் இல்லைன்னு அர்த்தம். எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அந்த எதிராளிய அவர்களிடத்துல மாறுபாட நாம ஏற்படுத்துறவாள கணக்கு நாம இருந்தோமானாக்க, ஐயோ இவனுடைய நாம சண்டை போடுறது இவனுடைய பராக்கிரமம் இப்படிப்பட்டதாக இருக்கேன்னு சொல்லி அவன் புறம் எதுகிட்டு போகும்படியாக பண்ணும்படியான ஒரு குணம் இருக்க அதுதான் வீரியம்னு சொல்லி சொல்ற. விமரியாதம் வீரியம் எம்பெருமானுடைய வீரியத்துக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு ஒரு எல்லையே காண்பிக்க முடியாததாக இருந்திருக்கு என்று சொல்ற. இதுல வீரியம்ன்றதுக்கு விகார ரஹிதம்னு அர்த்தம். இந்த விகாரத்தை உண்டு பண்ணாத இருந்திருக்கு, அதாவது தான் விகாரத்தை அடையாமல் இருக்கிறது. அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், தான் விகாரத்தை அடையாமல் தன்னை சார்ந்திருக்கிற வஸ்து, தனக்கு சமீபத்தில் இருக்கிற வஸ்துக்களுக்கு ஒரு மாறுபாடை ஏற்படுத்துவதற்கு அதுதான் வீரியம். இந்த கஸ்தூரி மான் இருக்கு, இந்த கஸ்தூரி மான் என்ன பண்ணும்னு கேட்டோம்னா, அந்த கஸ்தூரிமான் ஒரு இடத்துல இருந்ததுன்னாக்க அதனுடைய நறுமணத்தினால அருகில் உள்ள வஸ்துக்கள் எல்லாமே சுகந்தமாயிடும், நல்ல வாசனையோட இருக்கும். அந்த கஸ்தூரிமான்ல எதனா மாறுபாடு ஏற்படுமானா ஒரு மாறுபாடும் இருக்காது, அது எப்பவும் இருக்க மாதிரிதான் இருந்துட்டு இருக்குமா. அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய ஒரு வீரியம்ன்றது. எம்பெருமான் எப்பேற்பட்டவர்கள் இடையில இருந்தாலும் கூட தான் எந்தவித மாறுபாடையும் அடையாதவராகத்தான் எம்பெருமான் இருப்பார். ஆனா இவரிடத்துல வரவாழ்ந்தத்துல மாறுபாடு ஏற்படும், இதுதான் விசேஷம். விபர்யாதம் வீரியம் பரமாசக்தி ரபித, சக்தின்ற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த சக்தியும் பரமாசக்தி அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டமான சக்தி என்று சொல்ற. இந்த சிரேஷ்டமான சக்தின்னு சொல்லிச்சு, இந்த சக்தி சக்தின்னு சொன்னா எதை சொல்றதுன்னா, ஒரு வஸ்துக்கு உபாதானமாக இருந்துட்டு இருக்கிறது, ஒரு வஸ்துனுடைய சிருஷ்டிக்கு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கிறது தான் சக்தி என்பதாக சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த காரணமாகும் நிலைன்றது இருக்க எம்பெருமான் இடத்துலதான் பரிபூர்ணமாக இருந்து மண் இருக்கு, குடத்து மண்ணில்தான் குடமா ஆகக்கூடிய சக்தின்றது இருக்கு. அதே மாதிரிதான் தங்க கட்டியில்தான் இது கடுக்கனாகவோ அல்லது வளையலாகவோ செங்கிலியாகவோ ஆகும் சக்தின்றது இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு வஸ்துல ஒவ்வொரு காரியமாக ஆகக்கூடிய சக்தின்றது இருந்துருக்குன்றதுதான் லோகத்துல நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய சக்தி இது பரமாசக்தி, உத்கிருஷ்டமான சக்தி என்று சொல்லிருக்க. அப்படின்னா உத்கிருஷ்டமான சக்தி, இந்த சக்தியினுடைய செயல்பாடு எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய சக்தியினுடைய செயல்பாடுனாசிமேவாத்யம். இந்த ஸ்ருதி வாக்கியத்தினால இந்த லோகம் மொத்தத்துக்கும் எம்பெருமான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்க என்று நாம் அறிகிறோம். இதுல என்ன சொல்றது, இப்போ ஒரு குடம் உண்டாகணும்னாக்க அதுக்கு மண்ணு உபாதான காரணமாக இருந்துருக்கு, அதுக்கு நிமித்த காரணம். உபாதான காரணம்ன்றது சாதாரணமா இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட்னு சொல்லுவாளே அதை சொல்லலாம். நிமித்த காரணம், இது செய்யணும், இது செய்யறதுக்கு உண்டான செயல் திறன் உண்டவர் புயவன் நிமித்த காரணமாக இருந்திருக்கான். இந்த லோகத்துல இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களுடைய சிருஷ்டிக்கும் உபாதான காரணமாகவும் பெருமாள் தான் இருக்க, நிமித்த காரணமாகவும் பெருமாள் தான் இருந்திருக்க. இப்படி காரணமாக இருக்கும் தன்மை இருந்துட்டு இருக்கேன், இதுதான் சக்தின்றது. இப்படி இது வேற யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது, வகையிலதான் இது பரமாசக்தி சொன்னார். விமரியாதம் வீரியம் வரத பரமாசக்தி ரபி, ஏ வரதா தேவ பெருமாளே அப்படின்னு சொல்லி சொல்ற. உன்னிடத்துல இந்த குணங்கள்லாம் இருந்துருக்கு, இந்த குணங்கள்லாம் தான் மீதி குணங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக இருந்துருக்கு, பிறப்பிடமாக இருக்கிறதுன்னு சொல்ல போற. பரம் தேஜஸ்தேதி, ஒரு இதுக்கு மேல ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். ஒரு வஸ்துவே உபாதானமாகவும் நிமித்த காரணமும் நிமித்தமாகவும் காரணமாகவும் ஆகுமா என்று ஒரு கேள்வி கேட்கணும். சிலந்து என்ன பண்ணோம்னாக்க அது வாயிலிருந்து வர ஒரு எச்சல், ஒரு திரவம் இருக்க, அந்த திரவத்தை கொண்டு ஒரு கூடு அமைக்கிறது, அது எவ்வளவு நாள் போகணுமோ அது வரைக்கும் அந்த கூடுல இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னாக்க, அந்த கூட அதுவே அந்த எச்சல் தானே, அதை அப்படியே வைத்து முயங்கிடும், முயங்கிடுத்துனா அந்த கூட அந்த இடத்துல இல்லாத போயிடும். இது வேதம் சொல்ற வார்த்தை. இது எத்தோர்ணாபின்னாக்க சிலந்தி நிற்கும், சிறுஜதே கிருண்ணதேக்க என்று அந்த சாதாரண அல்பமா இருந்திருக்கிற சிலந்தியே ஒரு வத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்துருக்கு. அந்த சிலந்தி அந்த வலைன்ற ஒரு வத்துக்கு சிலந்தி தான் நிமித்த காரணம், அதுதான் அந்த வலைய பண்றது பின்றது. அதுக்கு உபாதான காரணமாக இருக்கிறதுக்கும் அதிரணத்திலேருந்து வரக்கூடிய திரவியம் தான். அப்போ ஒரு சாதாரண அல்பமா இருந்துருக்கிற ஒரு சிலந்தியே, சிலந்திக்கே உபாதான காரணத்தும் நிமித்த காரணத்தும் ரெண்டும் இருக்கச்சே பெருமாளிடத்துல இது இருக்கக்கூடாதுன்னு வேதம் கேள்வி கேட்கிறேன். ஆகையால பெருமாள் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இந்த ஜெகத் மொத்தத்துக்கும் பெருமாள் இருந்திருக்கார் என்று சொல்றோம். பரம் தேஜஸ்தேதி பிரவர குணசர்க்கம், அடுத்தது தேஜஸ். அந்த தேஜஸ் என்று சொல்லச்சே அந்த பெருமாளுடைய தேஜஸ் இவ்வளவு அல்லது அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அந்த ஒரு பெரிய தேஜஸாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. தேஜஸ் என்றது பேர் ஒளி பிரகாசம், ஜோதிஷாம் ஜோதிஷ் என்றதாக சொல்றோம். லோகத்துல எதெல்லாம் பிரகாசிக்கிறதோ அந்த பிரகாசிக்கிற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறவர் யாரு? இந்த பெருமாள் தான். அப்ப இவரிடத்துல எவ்வளவு பிரகாசம் இருக்கும்ன்றத நாம பார்க்கலாம். ஆகியால பரந்தேஜஸ் பரஞ்சோதிஸ் எல்லா இடத்துலயும் நிறைய இடங்கள்ல பெருமாளை சொல்லும் பொழுது தேஜஸாகவே சொல்லுவா. உபாய பலபாவேன ஸ்வயம் வெக்தம் பரம் மகா கிமபிரங்க துரியம் மகா. மகான்னு சொன்னாக்க தேஜஸ்ன்னு அர்த்தம். இங்க ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி செயலே சதிருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வெக்தம் பரம் மகா என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரே ஒரு வஸ்துவே வேகவதி மத்தியே, வேகவதின்றது திருவிக்கா, திருவிக்காவினுடைய உள்ள உபாயமாக இருந்திருக்கிறது. பெருமாள் தான் உபாயமாக இருந்திருக்க, அங்க யசோத்தகாரியா எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் உபாயமாக இருந்திருக்க, பலபாவம் பல ரூபமாக ஹஸ்திகிரியில தேவப்பெருமாளாக எழுந்திருக்க. அப்ப ரெண்டுமே ஒரே ஜோதிஷ் தான். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி கையில திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. மகான்ற சப்தம் இருக்க இது ஜோதிஷ சொல்லும். இப்போ எம்பெருமானுடைய கடைசி ஆறாவதாக சொல்லக்கூடியது பரம் தேஜஸ் சேதி, உத்கிருஷ்டமான தேஜஸ், பிறந்த தேஜஸ். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற பிரவர குணசர்க்கம், பிரதமஜம் பிரவர குணசர்க்கம். பெருமாளுக்கு ஐந்து நிலைகள் உள்ளன. ஒன்னு பரவாசுதேவனாக ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ளிருக்க. அடுத்தது வியூகம், வியூகம்னு சொல்லச்சே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வியூகம், அல்லது கேசவாதி வியூகங்களும் சொல்லப்படுகின்றன. பரம் வியூகம், விபவம், விபவம்ன்றது ராமகிருஷ்ணாந்தி அவதாரம். அடுத்தது ஹார்தம் அர்ச்சை, ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் ஆத்மாவுக்குள்ளேயும் அந்தரியாமியாக பெருமாள் எழுந்தருளியிருக்கார், அது ஹார்தம். அர்ச்சாமூர்த்தியாக திவ்ய தேசங்கள்ல எழுந்தருளியிருக்க இது அர்ச்சை. இப்படி பெருமாளுக்கு ஐந்து நிலைகள் உள்ளன. அந்த ஐந்து நிலைகள்லையும் அபரிச்சின்னமாக இருந்திருக்க. இப்ப நம்ம கீழே சொன்னமே ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் எல்லாம் சொன்ன முல்லையோ, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற எல்லாத்தோடையும் தான் இருக்கார். ஆறு குணங்களோடு தான் இருக்கார் அவர். அப்போ ஒவ்வொருத்திலையும் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர். இதுல வரைக்கு சில சமயங்கள்ல சில குணங்களுக்கு வெளிப்பாடு இருக்கும், அதிகமாக இருக்கும் வெளிப்பாடு, சில குணங்களுக்கு வெளிப்பாடு குறைவாக இருந்திருக்கும். ஆனா பெருமாளுடைய பரவாசு தெய்வ மூர்த்தியாக இருந்துள்ளிருக்கிற எம்பெருமானுக்கு இந்த ஆறு குணங்களும் எல்லையற்றதாக இருக்கு. அதாவது அது வெளிப்பாடுல வித்தியாசம் இல்லாமல் முழுசா வெளிப்படும் உருவையாக இருந்துருக்க. பிரதமஜம் குணானாம் நிச்சயம் கணன விகுணானாம் பிரதவ பூ கணன விகுணானாம் குணானாம் பிரசவ பூகு. எண்ணுவதற்கு தனித்தனியாக என்றதோ கும்பல் கும்பலாக என்றதோ எந்த பிரகாரத்தினாலையும் கூட்டமாக என்றது என்பது எதுவுமே முடியாததாக இருந்திருக்கிற ஒரு அளவிட முடியாததாக இருக்கின்ற கல்யாண குணங்கள் எல்லாவற்றிற்கும் பிரசவ பூகு அப்படின்னா பிறப்பிடமாக இருந்திருக்க. அந்த தேவப்பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ஞானபலேஸ்வரி வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக இருந்திருக்க. அந்த பகவத் சப்தம் பகவான் என்கிற சப்தம் இருக்கேன், அந்த சப்தத்தினால நிராபாதமாக குறைவின்றி சொல்லக்கூடியவராக திகழ்பவர் தேவப்பெருமாள் தான். அந்த தேவப்பெருமாளுடைய குணங்களை அனுபவிக்கிற இந்த இடத்துல ஆழ்வான். அப்பேற்பட்ட தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் ஆழ்வானுடைய சீசூக்தி மூலமாக நாமும் பெற்று நமக்கும் எம்பெருமானுடைய திருமங்கல விக்கிரகத்தையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கும் சாமர்த்தியத்தையும் அந்த தேவப்பெருமாளிடத்திலேயே பிரார்த்தித்துக் கொண்டு அவரை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் பலமதுலமைஸ்வரியமுகிலம் விமரியாதம் வீரியம் வரத பரமாசக்தி ரபீச பரம் தேஜஸ்வேதி பிரவர குணஷட்கம் பிரதமஜம் குணானாம் நிச்சயம் நாம் கணன விகுணானாம் பிரதவ பூ. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.